சரதனர் மகனாக வல்தவரே சுவாமி, காடகை தன் உயிரை கொன்றுமே வல்து தசரதனர் மகனாக வல்தவரே சுவாமி, காடகை தன் உயிரை கொன்றுமே வல்து அகலிகை சாப விமோச்சனமும் தந்து அன்புடனே ஜனகரது அரண்மனைக்கு வந்து அகலிகையை சாப விமோச்சனமும் தந்து அன்புடனே ஜனகரது அரண்மனைக்கு வந்து குவலைய தோர்களும் கொண்டாடி நிற்க கூறிய கோதண்டராமனே என்று குவலைய தோர்களும் கொண்டாடி நிற்க கூறிய கோதண்டராமனே என்று பரிவாரமுடன் வில்லை வளைத்ததுமே வந்து பாவை ஜானகியுடனே பக்கத்தில் நின்று பரிவாரமுடன் வில்லை